శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కావల నింగళ్ కిడాంబిక్కులపదియప్పుళార్థం హేమలర్ సేవడి సేర్ందు పణింది అవర్ధం మరుళాల్ నావలరుం తెన్వడముడి నత్పరుల్ వెత్ర నంబి కావలతూ పుల్కులత్తరసే ఎమ్మై కాత్తరుళే. జ్వలతు జలధి క్రోడ క్రీడతే క్రిపీడ భవ ప్రభా ప్రతిభటపటు జ్వాలమాల కుర్మాలాకులో జఠరా నలః. తృణమపి వయం సాయం సంఫుల్ల మల్లి మతల్లిక పరిమళముచ వాచ యాచ మహే నమహీశ్వరానే. ఇది మూడవది శ్లోకం వైరాగ్య పంచకత్తిలే. ఇదకు మున్ శ్లోకత్திலே சுவாமி தேசிகன் அருளி செய்தார், எனக்கு எதுவும் தேவையில்லை, பசி என்றால் வயிறு ரொம்ப வேண்டும் அவ்வளவுதானே, அதுக்கு பெரிய ததியாராசன சாப்பாடு சாப்பிட்டுதான் வயிறு ரொம்பணுமன்னா அங்கங்க இருக்கிற நெல்ல அதாவது நாம சேகரிச்சுட்டு வந்து அந்த தானியத்தை சேகரிச்சுட்டு வந்து அதனாலே வரக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு மாவா ஆக்கியோ ஏதோ பண்ணி வயிற நிரப்பிண்டமானாலும் நம்ம பசி போயிடும் என்று சொல்லி சொன்னார். இல்ல தாகம் இருக்க அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, ஒன்னும் இல்ல தாகத்துக்கு ஒன்னும் இல்ல, குளத்து நிறைய தீர்த்தம் இருக்கு, அந்த குளத்து நிறைய தீர்த்தம் இருந்தா கூட குளத்து தீர்த்தம் மொத்தத்தையுமா சாப்பிட முடியும், ஒரே ஒரு சரங்கா தீர்த்தம் சாட்டமானா போயிடுமே, அதுக்காக தீர்த்தத்துக்காக என்ன கஷ்டப்படணும், ஒன்னும் தேவையில்லை அப்படின்னா. இப்ப இது ரெண்டும் சரியா போயிட்டு நம்மளுடைய மானத்தை ரட்சிக்கணுமே, உடம்ப ரட்சிக்கிறதுக்கு குஹ்யஸ்தலத்தை மறைச்சிக்கணுமே, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எங்கேனா இருக்கிற ஒரு சாதாரண துணி இருந்தா போறோம், அந்த துணியில எடுத்துட்டு இப்படி உடுத்திக்கணும் அப்படி உடுத்திக்கணும் எல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல, சாதாரண துணியை எடுத்துட்டு ஒரு கௌப்பீனம் மாதிரி கட்டிண்டா கூட அது மொத்தம் அந்த மறைக்க வேண்டிய ஸ்தலத்தெல்லாம் மறைஞ்சு போயிடுறது. ஆகையால இவ்வளவு ரொம்ப சுலபமா முடியக்கூடிய விஷயத்த அவாவா பெருசா நினைச்சிட்டு பண்டிதாள்லாம் கூட தேவதை ராஜாக்கள் எல்லாம் போய் ஆசிரிச்சு அவள்டெல்லாம் யாச்சனை பண்ணிட்டு தன்னுடைய பழைப்பு நடத்துகிறாள்னு வேதனைப்பட்டார் சுவாமி. தான் நிச்சயம் அதுக்கு பத்தி வேணாம்னு சொல்லி சொல்றதுனால தான் அந்த வழியில போக மாட்டோம்ன்றத தெரியப்படுத்தினார். நீ சொல்றது ரைட்டு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இந்த பசி இருக்கு, பசிக்கு ஒரு ஏதோ ஒரு பிடியரசு சாதம் இருந்துன்னா போறோம், அது எந்த இது இருந்தாலும் பரவாயில்ல அதை சாப்பிட்டு போறோம் அப்படின்றது வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த லோகத்துல பசின்றது இருக்க ரொம்ப ரொம்ப கொடூரமானது, அதை காட்டிலும் கொடூரமானது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சிலாதிகள், சிலம்ன்றது இறைஞ்சி இருக்கிறத சேகரிக்கிறது, அந்த சேகரிக்கிறதுன்றது இருக்க அது சுலபம் இல்ல. காட்டுல எப்பப்பெல்லாம் இறங்கி இருக்கோம், எங்க இறங்கி இருக்கோம், இப்போ இறங்கி இறங்கி இருக்கிறத எவ்வளவு நாள் பொறுக்கினாக்கா அதை சேர்க்க முடியும், அப்படி எவ்வளவு நாளைக்கு சேர்த்து வந்தாக்கா அதை எப்படி இது பண்ண முடியும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அன்னை தினத்திலேயே காலம் இருந்த நிலையில எங்கேருந்து நாம சேகரிக்கிறது, இதுல ஜாடராக்னின்னு பேரு, வயத்துல இருக்கிற வயத்துல நம்ம வயத்துல ஒரு அக்னி இருந்துட்டு இருக்கு, அந்த அக்னின்றது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப பிரபலமா இருக்கு. வடபா அக்னின்னு சொல்றது சமுதிரத்துல இருக்கிற ஒரு அக்னி, சமுதிரத்துக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு, நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்புக்கு ஜாடராக்னின்னு பேரு. அந்த ஜாடராக்னி எல்லாத்துக்காட்டிலும் ரொம்ப பிரபலமா போயிட்டு அப்படின்னால அதை அணைக்கிறதுக்கு எதனா சாட்டா தானே அணைக்க முடியும். இம்மா துண்டு சாத்த சாட்டமானாக்கா இம்மா இது பண்ணாக்கா எங்கேந்து வயர் ரொம்ப அதில் அதை அணைக்கிறதுக்காக நம்ம யாரானா பிரபுக்களை ஆசிரியிச்சா தானே அதை அணைக்க முடியும். அதுக்காக பிரபுக்களை ஆசிரியிக்கிறதுக்காக சொல்றப்பா வேற ஒண்ணும் இல்ல என்று சொல்லுவதாக எண்ணி அடுத்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்றார். இங்க ஒரு விஷயம் காளிதாசன் சொல்றான், புபுக்ஷிதம் ந பிரதிபாதி கிஞ்சித், புபுக்ஷிதம் ந பிரதிபாதி கிஞ்சித்ன்றான். இவர் சுவாமி தேசிகனுக்கும் சொல்ற வார்த்தை தான் இது. ஒருத்த ரொம்ப பசியோட இருந்தான்னாக்க அவனுடைய எண்ணத்துல ஒண்ணுமே தோணாதான், ஏன்னா எப்ப சாப்பிட போறோம் எப்ப சாப்பிட போறோம்னு அத்தையேதான் தோன்று போனே தவிர எதுவுமே தோணாது. ஒருத்த பாராயணம் பண்ணிட்டு இருக்க பசியோட பாராயணம் பண்ணிருந்தாள்னாக்க எவ்வளவு நாளைக்கு பாராயணம் பண்ணிட்டு இருக்க முடியும், மேல் வாக்கியமே தோணாது போயிடுமா. இப்படி எல்லாம் ஒரு இது இருந்துட்டு இருக்கு. இந்த பசியோட இருக்கிறதுன்றது அவ்வளவு சிரமமான விஷயம். பெரியவாள்லாம் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வைராக்கியம் வேணும். இந்த மாதிரி பசியோட இருந்தும் பகவத் கைங்கரியம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் வேணும். இந்த ஆவணி மாசத்துல மாசி மாசத்துலாம் ஏகாதசி சிரவணத்வாதசி ரெண்டு நாளும் ரெண்டு சிரவணத்வாதசியும் வரும் ஏகாதசியோட கூட. அந்த சிரவணத்வாதசி ஏகாதசிக்கு சுத்த உபவாசம் இருந்துட்டு சிரவணத்வாதசிக்கும் சுத்த உபவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறமா மூணாவது நாள் பாரணம் பண்ற வழக்கம் அப்படிதான் இன்னைக்கும் பெரியவாள் அனுஷ்டிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த ரெண்டு நாள் உபவாசம் இருக்காளே இவளுக்கு பசிக்காத இருக்குமா? கட்டாயம் நிறைய பசிக்கும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. கை காலெல்லாம் உபவாசம் இருந்து பார்த்தாதான் தெரியும், அந்த கால்லாம் ஒரே குறக்கல இழுக்கும், அதாவது நரம்புகள்லாம் புடைச்சுண்டு அப்படியே இதுவா இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அதையும் தாங்கிட்டு இது பெருமாள் கைங்கரியம், இது உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, அதை நாம பண்ணணும்ன்றதுக்காக பண்ணிட்டு இருப்போம். அடியன் திருத்தகப்பனார் அமுதனுடைய வடிவழிகள ஈடுபட்டவர், அமுதனுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கார், வேதபாராயண கைங்கரியம் பண்ணிருக்க. ஒரு ஆவணி மாசம் அங்க பவித்ரோத்சவம் நடக்கும், அந்த சமயத்துல சுவாமி எழுந்தாருங்க, ஒரு ஆற்றுல தள்ளி பண்ணி சாப்பிடுவேன். அங்க வந்து அவ பெரிய தார்மிக, ரொம்ப பிரதிபத்தியோட இருந்தவர். அவர் அப்போ அந்த மாசத்துல வரைச்சே ஏகாதசி, அடுத்தது சிரவணத்வாதசி, அதுக்கப்புறமா இது வந்தது பாரணம், மூணு நாள் தான் பாரணம் பண்ணணும். அந்த ஏகாதசி சிரவணத்வாதசி ரெண்டு நாளும் வாத்துல தங்கி இருக்கச்சே என்ன பெருமாளுக்கு எதனா பலகாரம் பண்றதுக்கு எதனா வேணுமா என்ன வேணும் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், ரொம்ப ஏதோ ரெண்டு நாளும் உபவாசம் தான் அப்படின்னுட்டு. அந்த கிரகஸ்வாமி இருந்துட்டு இருக்கார, அந்த ரெண்டு நாட்களும் ஒரு நிமிஷம் கூட சுவாமியை விட்டு பிரியவே இல்லை, எல்லா சமயமும் கூடவே இருந்திருந்தார் அவர். இது சரி, அவருக்கு ஏதோ பார்க்கணும்ன்றதுக்கோசரம் கூடவே இருந்திருக்காரு போல் இருக்கு. அந்த ரெண்டு நாட்களும் கோவில்ல பாராயணம், அமுதனுக்கு கைங்கரியம், அது தவிர மீதி காரியங்கள் எல்லாத்தையும் கூடவே பார்த்திருந்தார். பிரவச்சனங்கள் இவை எல்லாவற்றையும் கூடவே பார்த்துட்டு இருந்தார். ரெண்டு நாளும் முடிஞ்சது, மூணா நாள் பாரணை. அந்த பாரணைக்காக ஏதோ கொண்டு வந்து வச்சிருக்கா பாரணை பண்ணணும். அந்த பாரணை பண்றதுக்கு முன்ன விழுந்து விழுந்து சேவிச்சார் சுவாமிய அப்பாவை அந்த கிரகஸ்வாமி. நான் பெரிய அபச்சாரப்பட்டுட்டேன் நானு, ஏன் ஒண்ணும் தெரியலையே, நீ ரெண்டு நாளா என்னோட தான் இருந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி எதுவும் அபச்சாரப்பட்டதா எனக்கு ஒன்னும் தெரியலையே, நேர் என்னத்துக்கு இப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாரு. உடனே அவர் சொன்ன, இல்ல இல்ல இந்த ரெண்டு நாள்ல தான் நான் பெரிய அபச்சாரப்பட்டுட்டேன் அப்படின்னு. நான் ஒரு பெரிய சந்தேகப்பட்டேன் நானு, அதாவது ரெண்டு நாள்னா 24, 24, 48 அதுக்கு முன்ன ஒரு 12, 50, 60 மணி காலம், 60 மணி காலம் ஒருத்தர் ஒரு தீர்த்த பானம் கூட பண்ணாமல் தீர்த்தம் கூட சாப்பிடாமல் பட்டினி இருக்க முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். நேர் ஒரு கால் யாரும் ஏகாந்தமா இருக்கிட்டே தீர்த்த தீர்த்தம் சாட்டுறாரோ பழங்களோ சாட்டுறாரோ என்ன பண்றேன்னு பாக்கணும்னு எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல அப்படி உபவாசம் இருந்தாக்கா 60 மணிக்கால உபவாசம் இருந்தாக்கா இது பெருமாள் கைக்கறி எல்லாம் வராத எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்துட்டு படுத்துண்டோ உட்காந்துட்டோ இருக்குமோ என்னமோ அப்படின்னு அதுவும் ஒரு சந்தேகம். ஆகையாலதான் நான் ரெண்டு நாளும் உம்மோட கூடவே நான் இருந்துட்டேன். ஒரு கணம் கூட உம்மோட பிரியாமல் நேர் பெருமாள் கைக்கரியம் பண்ண செய்யும் பாராயணம் பண்ண செய்யும் எல்லா சமயத்திலயும் உம்மோட இருந்தேன் நானே. அது ஒரு பரீட்சையாட்டம் நாம பண்ணி பாப்போம்னு நினைச்சிட்டு நான் பண்ணேன் நானே. ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு நான் இதுதான் பெரிய அபச்சாரப்பட்டுட்டேன் தேவரிடத்துல. இப்படி ஒரு பரமஸ்ரத்தையோட இப்படி ஒரு பெருமாள் அமுதனிடத்துல கைங்கரியம் பண்ணி இதுவே புருஷார்த்தம்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோம்னாக்கா இவாள போய் நான் இப்படி நினைச்சிட்டேனேன்னு சொல்லி அந்த வேதனையோட அதுக்காக அபச்சாரக்ஷாபனம் பண்ணிக்கிறேன் என்று அந்த சுவாமி சாதிச்சார். ஐயோ இது என்ன பிரமாதம், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பெருமாள் கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா பசி தாகம் எதுவுமே இருக்காது, அதையால ஒன்னும் விசாரம் இல்ல அப்படின்னார் சுவாமி. அவள்லாம் சுவாமி, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. புபுட்சிதம்னா பிரதிபாதி கிஞ்சித்து என்ற காளிதாசன் சொல்ற வார்த்தை பசியோட இருக்கவனுக்கு எதுவுமே தோணாது அப்படின்னு. அப்ப அந்த பசியினுடைய கொடுமை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அந்த பசியினுடைய கொடுமை எப்படின்றத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஜலதி குரோட கிரீட கிருபீட பவ பிரபா பிரதிபட படு ஜ்வாலா மாலா குலஹ ஜடரா நலஹ என்பதாக சொல்லுகின்றார். ஜலதி என்றால் சமுத்திரம், சமுத்திரத்தினுடைய குரோடனக மத்தியே சமுத்திரத்தினுடைய நடுவுல இருந்துருக்கு. அந்த நடுவுல இருந்துருக்கிறது கிரீடன்னு, கிரீட அது ஒரு விளையாட்டாக இருந்துருக்கு. சமுத்திரத்து நடுவுல விளையாடுறதுன்னா என்ன, சமுத்திரத்து நடுவுல ஜுவலிச்சுட்டு இருக்குது. கிருபீட பவஹா அக்னிஹி, இது படபா முகாக்னின்னு பேரு. அந்த படபா முகாக்னி அந்த அக்னிக்கு சொல்றார். கிருபீடையோகோ நிஜ்வலனஹ, அந்த கிருபீடத்துக்கு வந்து கிருபீடையோ நிர்ஜ்வலனஹ அப்படின்னு அமரத்துல சொல்றது. அந்த கிருபீடனாக்க கிருபீட யோனிகி கிருபீட பவஹா அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க அக்னிக்கு பேரு. அதனுடைய ஒரு பிரப காந்தி, அது அப்படியே ஒளி வீசறது, அதுக்கு சதிருஷமாக இருந்திருக்கான். பிரதிபட பட்டு ஜுவாலா மாலா குலஹா ஜடரா நலஹா, அதுக்கு சமானமாக இருந்திருக்குன்னு ஒரு அர்த்தம். அது பெருசா இது பெருசான்னு காண்பிக்கிற மாதிரி இதனுடைய ஜுவாலையும் இதுவா இருந்துட்டு இருக்கான், அவ்வளவு பிரகாசமா இருந்துட்டு இருக்கான். அந்த ஜுவாலா மாலம் இருக்க அதனாலே ஆக்குலமாக இருந்துட்டு இருக்கு. அதாவது சமுதிரத்து நடுவுல எது விழுந்தாலும் அது மொத்தத்தையும் அது அப்படியே ஜலமா இருந்தா கூட அந்த அக்னி வந்து உள்வாங்கின்றோம். அந்த மாதிரி இந்த வயத்துல எது விழுந்தாலும் உடனே பஸ்மமாக்கி விடுறதுதான். அந்த அவ்வளவு ஒரு பெரிய பவர்ஃபுல்லா இருக்கு, சக்தி வாய்ந்ததாக இருந்துட்டு இருக்கு. ஜடரா நலஹா, ஜடரா நலஹா, ஜடரம்ன்றது வயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான நெருப்பு என்று சொல்லுகின்றார். இது அந்த இத பசிய சொல்லி சொல்றார். இப்பேற்பட்ட பசிய போக்கடிக்கணுமே, அந்த நெருப்பை அணைக்கணுமே, எப்படி என்ன பண்ண முடியும் என்று சொல்றார் சுவாமி தேசிகன். தயாசத்துக்கத்துல ஒரு ஸ்லோகத்துல சாய்கிற அகோபாரே ரேகோதக சமய வைதண்டிக ஜவைஹி அனிர்வாப்யாம் க்ஷிப்ரம் க்ஷபயிதும் அவித்யாக்யபடவாம் கிருபேத்வம் தத்தாதிரிக் பிருதிபவ்ருஷ பிருத்வீதரபதி ஸ்வரூபத்வைகுண்ய த்விகுண நிஜ பிந்து பிரபவசி. இதுக்கு முன்ன அந்த தயாசத்துக்கத்துல சொல்லச்சு 10 ஸ்லோகங்கள்னால தயாசத்துக்கு தயா தேவியினிடத்துல சரணாகதி பண்ற. அந்த சரணாகதி பண்ண பிற்பாடு அந்த தயா தேவியினுடைய பெருமைய சொல்லி சொல்ற. நம்மளுடைய அவித்யா இருந்திருக்க எண்ணங்கள், அவித்ய அஜானம், அஜானம் தேகா சுதந்திராத்ம பிரமம், தேகாத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம்னு ரெண்டு விதமான அஜானம். சரீரமே ஆத்மான்னு நினைச்சுக்கிறது, சரீரமே ஆத்மான்னு நினைச்சிட்டு சரீர போஷணம் பண்றதுதான் புருஷார்த்தமா நினைச்சிட்டு அதுக்காக என்னென்னமோ காரியங்கள்லாம் செய்யக்கூடிய காரியமா செய்யக்கூடாத காரியமான்றத விவேச்சனமே பண்ணாமல் என்னென்னமோ காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இருக்க, இது சரீராத்ம பிரமம்ன்றது சொல்றது. சுதந்திராத்ம பிரமம், எம்பெருமான் நமக்கு இத பண்ணி வைக்கிறான்ற எண்ணம் இல்லாமல் நாமளே பண்றோம் நாமளே பண்றோம்னு நினைச்சிட்டு நாம காரியங்கள்லாம் செய்யறது இருக்க, இது சுதந்திராத்ம பிரமம். கண்டிப்பா பெருமாள் எல்லா இடத்திலயும் பார்த்தோம்னாக்க நாம நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடந்து போயிடுத்துனாக்க பெருமாள்னு ஒருத்தனை நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல, அவர் ஒருத்தர் காரியமே இல்ல. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம நினைக்கிறதெல்லாம் நடந்து போயிடுத்துன்னு நாமளே பண்றோம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். நாம நினைக்கிறது நடக்காது போயிடுத்துனாதான் அப்பதான் பெருமாளை பத்தியோ வேற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது இருக்குன்றத பத்தியோ நாம நினைக்கிறோம். அந்த மாதிரி அப்ப நினைக்கச்சு அது வசத்தா நாம நேரம் போயிருந்துனாக்கா எதையுமே நினைக்கிறது இல்ல, பெருமாளை நினைக்கிறது இல்ல, நாமளே பண்றதான் நினைச்சிட்டு இருக்கோம். இது சுதந்திராத்மம்னு சொல்றது. இது ரெண்டும் அஜ்ஞானத்தினால வந்துட்டு இருக்கு. இது ரெண்டும் நீங்கினாதான் மோட்சம்ன்றது வரும், இல்லைன்னா மோட்சம்ன்றது வரவே வராது. இது ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தது இல்ல, இது அனாதியா நம்மள்ட இருந்துட்டு இருக்கு. இது எப்படி போக்கடிக்கிறதுன்னு சொல்ற, பெருமாள் மகா பிரளயத்தை நடத்துறாராம். அந்த மகா பிரளயத்தும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, எங்க பார்த்தாலும் ஒரே சமுத்திர ஜலமா இருந்துட்டு இருக்குமா. அந்த மகா பிரளயம்ன்றது எதுக்காக உண்டு பண்றார் அப்படின்னா, இந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுக்காக தான். நாம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் கூட அந்த ஜென்மாந்தர வாசனை இருந்துட்டு இருக்க அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த ஜென்மாந்தர வாசனையினால நாம மறுபடியும் மறுபடியும் எழுச்சையிலேயே நாம ஈடுபடுபவர்களாக ஆயிடுவோம். இந்த மாதிரியே போயிருந்ததுன்னா என்னதான் பண்றதுன்றதுக்காக ஒரு பிரளயத்தை வரவழைச்சு இவங்க எல்லாரும் எம்பெருமானுடைய திருமேனிக்குள்ளேயே அடங்கி இருக்கும்படியான நிலைப்பாடை ஏற்படுத்துற. அதுக்கப்புறமா பெருமாள் என்ன பண்றார் என்று கேட்டால், அவளுக்கு தயாதேவியினுடைய பிரேரணையினால சுகதுக்க அனுபவத்துக்கு ஏற்ப கர்மானுகுணமான சரீரங்களை கொடுத்துட்டு இருக்க. இந்த மகாப்பிரளய காலத்துல எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கணும். இது புராணங்கள்லாம் சொல்றது, ஏழு சமுத்திரங்களும் பொங்கி எழுமா. அந்த பொங்கி எழுந்ததுன்னாக்க உன்னோடு ஒன்னு சேர்ந்து எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமா இருக்கும். நாம இப்படி கூட வருமா, சமுத்திரம்லாம் ஒரு வரம்பு மீறி வராதே என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். நம்ம கண்ணெதிரியே ஒரு சுனாமி வருது, சுனாமிய நாமளே பாத்திருக்கோம். இது சுனாமியினால என்ன அர்த்தம், சமுத்திரமும் பொங்கி எழுது, பொங்கி எழுதுனுடைய பரிணாமம் இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. 2 கிலோமீட்டர் வருது, 3 கிலோமீட்டர் வந்துடுத்து, 4 கிலோமீட்டர் வந்துடுத்துன்னு சொல்லி சுனாமியினுடைய ஒரு பரிணாமத்தை நாம சொல்லி சொல்றோம். எவ்வளவு உசரம் வந்திருக்குன்றதெல்லாம் நாம பாக்குறோம். எத்தனை பேர் அடிச்சு போனதெல்லாம் நம்மளே பார்த்தது, நம்ம கண்ணால பார்த்தது. இது அந்த மாதிரி இருக்கச்சே ஒரு சமுத்திரத்துல ஒரு மூலையில எங்கேயோ ஒரே ஒரு இடத்துல நடந்ததே நம்மளால தாங்கிக்க முடியல. ஏழு சமுத்திரமும் ஒரே சமயத்துல பொங்கி எழுது. அந்த பொங்கி எழுதோட மாத்திரமில்ல, அதாவது விபரீதமா எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அது இல்லாத மாறி மாறி மாறி மாறி மாறி மாறி போயிட்டே இருக்குதான். அது இப்படி போனா எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமாயிடும். இந்த ஜலமா ஆகி போச்சுனாக்க அது நடுவுல சமுத்திரத்தின் நடுவுல ஒரு நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கான். அந்த நெருப்பு எப்படி இருக்கும்னா ஒரு பெண் குதிரை வடிவத்துல இருக்குமா. அந்த பெண் குதிரை வடிவத்துல இருந்திருக்கிற நெருப்பு இந்த ஜலத்தெல்லாம் இத்தனை ஜலமும் கணக்கு பிரவகிச்சதுன்னா கூட அந்த நெருப்பு அணையாதம், அணையாத எல்லாத்தையுமே அது வயிற்றுக்குள்ள வாங்கிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்குமா நெருப்பு. அந்த நெருப்புக்கு தான் வடபாக்னின்னு பேரு. அந்த வடபாக்னி மாதிரி இருந்திருக்கிற நம்மளுடைய அஜ்ஞானத்தை எம்பெருமானுடைய எம்பெருமானாலேயே போக்கடிக்க முடியாததாக இருந்திருக்கிற நம்முடைய அஜ்ஞானத்தை, அஜ்ஞானம் இந்த சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது, நாம சுதந்திரமா இருக்கோன்றது நினைக்கிறது, இந்த அஜ்ஞானத்தை தயாதேவி போக்கடிக்கிறாளாம். அந்த வடபாக்னியே அணைச்சி நம்மளுடைய தயாதேவி அந்த அஜ்ஞான நம்மிடத்துல இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கடிச்சு மோட்சத்தை பெறும்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறாள் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார். இது எதுக்காக சொன்னு கேட்டோம்னா, அந்த படபாக்னியினுடைய ஒரு நிலையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக புராணங்கள்ல சொல்லிருக்கிற நிலை. எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அணைக்க முடியாததான ஒரு நெருப்பு. அந்த வடபாக்னி மாதிரியாக நம்ம பசி ஜடராக்னி இருக்க, நம்ம வயத்துக்குள்ள இருக்கிற அக்னி இருக்க, அது கொழுந்து விட்டு எரிஞ்சா எரிஞ்சிட்டு போட்டோம், அத பத்தி எனக்கு கவலை இல்லை என்று சொல்ற. ஜுவல்லத்து அந்த மாதிரி பிரகாசிக்கட்டும், அதி பிரபலத்தை நிச்சய நிச்சயம் வளரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கட்டும், எனக்கு அதனால பத்தி ஒன்னும் இல்ல அப்படின்னு. ஜலதி க்ரோட கிரீட கிருபீட பவ பிரபா பிரதிபட பட்டு ஜுவாலா மாலா குலஹா ஜடரானலஹாம் திருணமபி வயம் சாயம் சம்பல்ல மல்லி மதல்லிகா பரிமுழமுச்சா வாச்சா யாச்சாமஹே நமஹீஸ்வரானே. அப்படி இருந்தாலும் கூட வயம் இத்தனை நாள் வரைக்கும் எந்த லோகத்து அரசர்கள் யாருடைய தயவையும் பாராமல் எம்பெருமானுடைய தயை உன்னையே அவலம்பமாக தனக்கு பற்றாசாக ஆதரவாக பற்றி கொண்டு வாழ்ந்து வருகின்ற நாம்ன்றதுனால சுவாமி தேசிகன் தன்னை சொல்லுகிற திருணமபி ஒரு அல்பமான விஷயத்தை கூட நான் யாச்சிக்க மாட்டேன், மகேஸ்வரானு நான் யாச்சா மகே. நீங்கள்லாம் ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிற ராஜாக்கள் போய் நான் யாச்சனை பண்ண மாட்டேன் என்று சொல்றார். அப்படி ஏன், என்ன என்ன தப்பு என்ன இருக்கு? நமக்கு பசிய போக்கடிச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே, அதுக்காக போய் யார கேட்டு சாத்தினால என்ன தப்பு அப்படின்னா, அதுக்கு தர்மசாஸ்திரம் சொல்றது ஒரு விஷயத்த. கேட்டு சாப்பிடுறதுன்றது யார கேட்டு சாப்பிடலாம் அப்படின்னா, யாச்சையே ஸ்ரோத்ரியான்னம் என்று சொல்லிருக்கு. ஸ்ரோத்ரியா அத்தியனம் பண்ணி ஆச்சாரமாக இருந்துட்டு வைஷ்ணதேவாதிகள் திரும்ப பகவானுக்கு ஆராதனம் வைஷ்ணதேவாதிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காள், அவளுடைய அன்னத்தை நாம கேட்டு சாப்பிடலாம். அதை விட்டுட்டு ராஜாவினிடத்துல போய் கேட்டு சாப்பிடுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நாம எதையுமே பிரார்த்திக்க கூடாது, கேட்க கூடாது. அதுலயும் பெருமாளிடத்திலேயே பிரார்த்திக்கிறதுக்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துட்டு இருக்கு, எதை பிரார்த்திக்கலாம் எதை பிரார்த்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கச்சே ஒரு சாதாரண ராஜாவினிடத்துல போய் பிரார்த்திக்கிறதுன்றது எதை பிரார்த்திக்கலாம்ன்றதெல்லாம் பாக்கணும்னு. இங்கேயும் யாச்சையே சோத்ரியான்னம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி சொல்றேன். சோத்ரியாளுடைய ஆகாரத்தை சாப்பிடணும்ன்றது இருக்க, இதுவும் நாவல் பக்கத்துல நடந்த ஒரு விஷயம். எங்க பரம்பரையில ஒரு மகான் எழுந்தருள் இருந்தார், சுமார் ஒரு 200 வருஷம் என்ன இருக்கலாம், 150 வருஷத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கலாம். அந்த சுவாமி இதே மாதிரிதான் சிலோஞ்ச விருத்தி மாதிரி, சில விருத்தி தான் சிலம் சொல்றது, அங்கங்க சிலம்ன்றது இருக்க, அங்கங்க பொறுக்கி இருக்கிறதுன்றது. அப்பெல்லாம் ரொம்ப துர்பிக்ஷம், இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அரிசின்றதே கிடைக்காத ஒரு விஷயம். அவ பாவம் ஆத்துல கம்பு அரிசி, தினை அரிசி அப்படின்னு சொல்லி இந்த அரிசிகள்லாம் தான் சாதம் பண்ணி சாத்திருந்தா பாவம். அந்த மாதிரி சமயத்துல ஒரு பெரிய மகான் அத்தியனம் பண்ணவர் மைசூர் பக்கத்திலிருந்து வந்தேரான். அவர் வந்த உடனே இந்த ஊர்ல பெருமாள்லாம் சேவிச்சுட்டு இங்க இருக்கிற பாகவதாள்லாம் எல்லாரும் அத்தியனம் பண்ணி பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவளிடத்துல ஒரு ரொம்ப பிரீத்தி வந்தது. யாச்சையே சோத்ரியான்னம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, இவெல்லாம் தீனம் பண்ணவளா இருந்துட்டு இருக்கா, வேதாந்தம் தெரிஞ்சவளா இருந்துட்டு இருக்கா, வேதாந்த பிரயோஜனம் பண்ணிட்டு இருக்கவளா இருந்துட்டு இருக்கா, இவாளாத்துல கேட்டு நாம சாப்பிடலாம், அதனால ஒன்னும் தப்பில்ல, நம்ம கேட்டு சாப்பிடுவோம் அப்படின்றதுக்காக அவ கேட்டு சொன்னார். இன்னைக்கு பெருமாள் திருவாரசன அந்தரியாமி ஆராதனம் உங்க காத்துல நடக்கணும் அப்படின்னு. ஆஹா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன பிற்பாடு ஆத்துல இவர் ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட உட்காண்டா. சாப்பிட உட்காந்தாக்க அவர் அதிதி, அதிதிக்கு முதல்ல சாதம் போடணும். அவர் பூர்ணமா எவ்வளவு சாதம் போறோம்னு சொல்றாரோ போறோம்னு சொல்ற வரைக்கும் அவருக்கு சாதம் போட்டா. அடுத்தது கிரகஸ்வாமி, அந்த கிரகஸ்வாமிக்கு முதல்ல துளி உண்டு சாதம் போட்டாலாம். துளி உண்டு சாதம் போட்டு அவரும் போறோம்னுட்டு அதுல பரிசேச்சனம் பண்ணி ஆயிடுத்து. அதுக்கப்புறமா சாதம் சாச்ச பிற்பாடு வேற ஒரு வஸ்துவை, களியாட்டம் ஒரு வஸ்துவை கொண்டு வந்து போட்டாலாம். அந்த களியாட்டம் இருக்கிறத கொண்டு வந்து போட்ட பிற்பாடு ஒன்னும் சொல்லல, இத பாத்துட்டே இருந்தேராம் அந்த சுவாமி, அதிர்ச்சியா வந்த சுவாமி. கொஞ்ச நாள் சாதம்லாம் சாப்பிட்டுட்டு அது என்னமோ அவருக்கு போட்டியே அதை கொஞ்சம் போடுங்களேன், எனக்கும் போடுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். இல்ல இல்ல அது வாண்டாம், அது அவ்வளவா சுவாரஸ்யமா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். இல்ல இல்ல எனக்கும் போடுங்களேன் அப்படின்னா சரின்ட்டு அவருக்கு போட்டா பார்த்து சாட்டு பார்த்தேன். சாட்டு பார்த்தா ஏதோ சுவாரஸ்யமே இல்ல, சாதாரணமா இருந்துட்டு இருக்கு. அது களி, அது கம்பு மாவோ விறகு மாவோ ஏதோ ஒரு மாவுனால வந்தது. என்னத்துக்காக இதை சாப்பிடுறீங்க அப்படின்னா அவளுக்கு எல்லாம் பொய் பேச தெரியாது. அவள்லாம் சொல்லச்சே இங்க ரொம்ப க்ஷாமம், இந்த க்ஷாமத்துல அதிதி பூஜனை பண்றதுன்றது பரம புருஷார்த்தம், ஆகையால அதிதியே நாங்க பூஜை பண்றோம். இதுல நாங்க ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு வயிறை ரொப்பிக்கிறதுக்காக இது பண்ணிருக்கேன். அதாவது உண்மையான நிலை என்னன்னு கேட்டோம்னா, அந்நிய தினத்துல ஒத்தர் சாப்பிடுற சாதம் தான் ஆத்துல இருந்திருக்கு. அந்த ஒத்தர் சாதம் சாப்பிட வேண்டிய என்ன சாதம் இருந்துட்டு இருக்கோ அந்த சாதத்தை அதிதிக்கு போட்டுட்டு தாம் ஏதோ களியோ கிளியோ எதையோ சாப்பிட்டு இவா ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கா. இத புரிஞ்சுட்டேர் அவர். தெரிஞ்சின்ற உடனே அவர் என்ன பண்ண, மைசூர் பக்கத்துல அங்க ராஜாவுண்ட சொல்லி அந்த ஸ்ரீரங்கராஜபட்டினம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல அஞ்சு கிராமங்கள், அஞ்சு கிராமங்கள்ல இனமா கொடுத்தாராம் இவருக்கு. இங்க நாவல் பக்கத்தார் இன்னைக்கும் மைசூர் பக்கத்துல இருந்துட்டு இருக்கா ஒரு சில பேர் எங்க பங்காளிகளே, இனமா கொடுத்து. அப்ப ராஜாவுண்ட போய் சொன்னான், இப்படிப்பட்ட மகான்கள்லாம் இங்க எழுந்தருள் இருந்துட்டு இருக்கா, அந்த மகான்கள் பகவத் ஆராதனத்துக்கு கூட ஒண்ணுமில்லாத இருந்துட்டு இருக்கா, அவள்லாம் வந்து இந்த லோகத்துக்கு எத்தனையோ நாள் இருந்து சாஸ்திர பிரவச்சனங்கள்லாம் பண்ணி சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணணும், ஆகையால அப்பேற்பட்ட மகான்கள்லாம் ஆராதிக்கிறது நம்மளுடைய கடமை, அவளுக்கு எந்த விதமான ஆச்சாரத்துக்கும் குறவில்லாதபடி காவேரி கரையில அவ அனுஷ்டானம் பண்ணிண்டு அவளுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் பெருமாள் திருவாராதனம் நடக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை நீர் பண்ணணும்னு சொல்லி ராஜா வந்து சொல்லி ராஜா அவளுக்கு அனுகிரகம் பண்ண ராஜா இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றது. சுவாமி தேசிகன் எல்லாத்துக்காட்டிலும் ஒருபடி மேலானவராச்சே. வித்யாரண்யர் கூட்டா கூட நாங்கள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமான்னார். ஒரு புல்லு கூட சொல்பமுப்பி வஸ்து, நான் வந்து யாரையுமே யாச்சிக்க மாட்டேன் அப்படின்னு. யாச்சிக்கணும்னா எப்படி யாச்சிக்கணும் அப்படின்னு, சாயம் சம்புல்ல மல்லி மதல்லிகா பரிமுள பரிமளமுச்சா வாச்சா நயாச்சா மகே. என்னுடைய வாக்கு, வாக்கு கொண்டுதானே யாச்சியமா பண்ணணும். என்னுடைய வாக்கு எப்பேற்பட்ட வாக்கு தெரியுமா, இந்த வாக்கை கொண்டு நான் யாச்சிக்க மாட்டேன். சில சில சமயங்கள்ல பேசச்சே சுவாமி தேசிகன் ஏதோ கர்வமா பேசுற மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஆனா கர்வம் இல்லாது தன்னுடைய நிலைப்பாட வெளிப்படுத்துற ஒரு விஷயம். அதாவது ஸ்தோத்திரம்னு சொல்லி சொன்னவனாக்க இல்லாதத ஒத்தனிடத்துல ஆரோப்பணம் பண்ணி சொல்றது இருக்க அது ஸ்தோத்திரம். கூறத்தாழ்வான்னு சொல்றார், ஸ்தோத்ரம் நாம கிமாவனந்தி கவயஹ யத்யன்யதீயான் குணான் அன்யத்ர த்வசதஹ அதிரோப்யபணிதிஹ சாதரீஹி வந்த்யாத்வயி. பிராட்டிய பார்த்து சொல்ற, ஸ்தோத்ரம்னு லோகத்துக்கு ஸ்தோத்ரம்னா என்ன, அதுக்கு டெபினேஷன் என்ன அப்படின்னு கேட்ட கவிகள்லாம் சொல்ற, அந்யத்ர த்வசதஹா அதிரோப்ய பணிதிஹி அந்யதீயான் குணான் அதிரோப்ய பணிதிஹி. இவ்வாழ்டத்துல இல்லாத ஒரு குணங்கள், வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குணம், அந்த குணத்தை இந்த இடத்துல இருக்கிறதாக சொல்லி சொல்றது இருந்துட்டு இருக்க அதுதான் ஸ்தோத்திரம்ன்றது. ஒருத்தன் பெரிய கருமியா இருந்துட்டு இருப்பான், ஒருத்தருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான், ஒரு தானம் பண்ண மாட்டான், எச்ச கையால காக்கா ஓட்டாதவன் சொல்லி சொல்லுவான். அப்படிப்பட்டவன் அவனை பார்த்து நீதான் கர்ணன், கர்ணனுக்கு மாதிரி கர்ணன் ஒன்னிடத்துல பார்த்துவான, நீ மகாபிரபுவா இருந்துட்டு இருக்க, கொடையாளியாக இருந்துட்டு இருக்க, கர்ணன் கூட தூத்துடுவான் அப்படிப்பட்ட கொடையாளின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க அவன் மனசுல எப்படி இருந்துட்டு இருக்கும், என்ன பார்த்து கர்ணன் சொல்றான்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். அந்நத்திர துவசத்தகா, இவனிடத்துல இல்லாத ஒரு குணத்தை அதிரோப்பிய பணிதிகி, வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குணம் இருக்க, அந்த குணத்தை இவனிடத்துல இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு கடையேழு வள்ளல்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவா, அந்த கடையேழு வள்ளலுக்கு அப்புறமா நீ எட்டாவது வள்ளல் நீப்பா அப்படின்னு ஒருத்தனை போய் சொன்னவான, மகா கருமையா இருந்துட்டு இருக்கான், அவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றது. இப்படி ஸ்தோத்திரம் பண்றது இருக்க இதுக்குதான் ஸ்தோத்திரம்னு பேரு என்று சொல்ற டெபினேஷன், ஸ்தோத்திரத்துக்கு டெபினேஷன். இப்ப பிராட்டிய பத்தி கூறத்தாழ்வான் ஸ்தோத்திரம் பண்ற, பிராட்டியின் இடத்துல இருக்கிறதாக எந்த சிறப்புகளை சொன்னாலும் இல்லாத சிறப்பு இல்ல, எல்லாம் இருந்துட்டு இருக்கிறது தான். அப்படி இருக்கச்சே இல்லாததுதான் சொல்லணும்னு சொன்னமானா பிராட்டிய ஸ்தோத்திரமே பண்ண முடியாது, இதுதான் நிலைப்பாடு. அப்ப என்ன பண்றது ஸ்தோத்திரம்னா, அப்ப ஸ்தோத்திரத்துக்கு டெபினேஷன் மாத்திக்கிறார், அந்யத்ர த்வசதோ அதிரோப்ய பணிதிஹி சாதர்ஹி வந்த்யாத்வயி யத்யபி. இருந்தாலும் கூட என்ன ஸ்தோத்திரம்ன்றது என்னன்னா, அந்த டெபினேஷன் மாத்திக்கிற, இல்லாதத்தை ஏறிட்டு சொல்றதுன்றது இல்ல, இருக்கிறத சத்தியத்தை சத்தியமா சொல்றது இருந்துட்டு இருக்க அது ஸ்தோத்திரம் என்பதாக சொல்லி முடிக்கிறார். அப்ப பிராட்டிய எந்த சிறப்பு சொன்னாலும் பிராட்டியின் இடத்துல இருக்கு, இருக்கிறதான் சொல்றதே தவிர இல்லாதத சொல்லல என்று ஏற்படுறது. அதே மாதிரி சுவாமி தேசிகன் தான் தன்னுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்தும் போது சில சமயங்கள்ல சொல்ற வார்த்தை இருந்துட்டு இருக்க தன்னையே ஒரு புகழ்ந்து பேசிக்கிற மாதிரி தற்பெருமைய சொல்றாரோ என்று கேட்டால் அது தற்பெருமைய சொல்லல, தன்னுடைய தன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடை வெளிப்படுத்துகிறார் என்றுதான் சொல்லவணும். சாயம் சம்புல்ல மல்லி மதல்லிகா பரிமுளமுச்சா வாச்சா நயாச்சா மகே. என்னுடைய வாக்கு எப்பேற்பட்டது தெரியுமா, சாயம் சம்புல்லம், சாயங்காலத்துல தானே மலர்ந்திருக்கு, அந்த மலர்ந்திருக்கிறதாக இருந்துட்டு இருக்கிற, அதாவது நாம ஒருத்தர் மலர்த்தி மலரல, தானே மலர்றது. அந்த மலர்ந்த மல்லிப்பூ இருக்க அந்த மல்லிப்பூனுடைய வாசனை, அந்த வாசனை ரொம்ப அத்தியுதமா இருந்துட்டு இருக்கும், ரொம்ப நன்னா இருந்துட்டு இருக்கும். அந்த மல்லி வாசனைய காட்டலும் ரொம்ப ரொம்ப பரிமளமான வாசனைய உடையது என்னுடைய வாக்கு. இந்த வாக்க கொண்டு நான் யாச்சாமகே, நான் யாரையும் நான் யாச்சிக்க மாட்டேன் என்று சொல்ற. இப்ப என்னவானா பசிவ ஏதோ படபாக்னியை காட்டிலும் பெருசா கூட பசிச்சுட்டு போட்டோம், நான் என்னுடைய வாக்க கொண்டு ஒரு அல்பமான விஷயத்த நான் யாச்சிக்க மாட்டேன் என்று சொல்ற. தன்னுடைய வாக்குக்கு இருக்கக்கூடிய பெருமைய இப்படி சொல்ற. இதுவும் நம்மாழ்வார் சாதிச்ச ஒரு விஷயம். நம்மாழ்வார் சாதிக்கின்றார் திருவாய்மொழியில, வாய்கொண்டு வாழிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கேயுளன், சாய்கொண்ட விம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்று நின்றேன். வாகி கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் நல்லேன், என்னுடைய வாக்கை கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் நல்லேன், ஒரு சாதாரண மனுஷன ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்த கவி இல்ல நானும், நான் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஏற்பட்டவன் தானே தவிர வேற எதுவும் இல்ல என்று சொல்றார். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றார். அவர் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோம் என்னாவில் இன்கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் தென்னாதனாவென்று வண்டுமுரல் திருவேங்கடத்து என் ஆனை என் அப்பன் எம்பெருமான் உடனாகவே. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சில விஷயங்கள்லாம் நாம ஒரு கொள்கையில பிடிப்போட நாம இருந்தோம்னாக்க அப்ப சில பேருக்கெல்லாம் பிடிக்காது. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, என்னத்துக்கு இப்படி பண்ற அப்படின்னு வெறுமை கேட்டுட்டே இருப்பா. இது என்னத்துக்குன்னு அப்ப சொல்லச்சே கடைசியில ஒரு சமயத்துல நாம சொல்லிடுவோம், இவர் உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஆனா நான் ஒன்னும் பண்றேன், நானு எனக்கு நான் சொல்றது இது சொன்னா நான் சொல்றது உனக்கு பிடிக்காது போனாலும் போகும் நான் சொல்றேன் கேளு அப்படின்னு. சொன்னால் விரோதம் இது, சொன்னாக்கா உனக்கு பிடிக்காததா கூட இருக்கும், என்னையே நீ வெறுக்கிறதா இருந்தா கூட இருக்கலாம், அத பத்தி நான் கவலைப்படல. ஆகிலும் சொல்லுவேன் கேண்மீனோ, இருந்தாலும் என்ன பண்றது உங்களுடைய நிர்பந்தம், அந்த நிர்பந்தத்தினால நான் சொல்றேன், சொல்றத நீங்க கேளுங்கோ என்ன. என் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் என்னாவில் என்னுடைய நாக்கை கொண்டு இன்கவி இன்பமான ஒரு கவி கவனத்தை யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன், நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் என்று சொல்றார். அந்த காலத்துல மகாராஜாக்கள்லாம் வித்வான்களை ஆதரித்தார். வித்வான்களை ஆதரித்தோடது மாத்திரமல்ல, அவள்லாம் கவிகளை ரொம்ப ஆதரம் பண்ணார். அந்த கவிகள்லாம் ராஜசபையில இருந்துட்டு இருப்பார். அந்த ராஜசபையில இருந்துட்டு இருக்கச்சே இதுல காளிதாசன் போஜராஜனுடைய ராஜசபையில காளிதாசன் இருந்திருந்தான். இவாளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜசபையிலயும் ஒவ்வொரு கவி இருந்துட்டு இருப்பார். அதுல ஒரு விஷயம் சொல்ற கேளுங்கோ, இதுல ஒரு காளிதாசன் விஷயமான ஒரு சின்ன சின்னதான கதைகள் எத்தனையோ சொல்றதுல இதுவும் ஒண்ணு. ராஜசபையில காளிதாசன் இருந்தா காளிதாசனுக்கு ஒரு பெரிய ஏற்றம். அது போஜராஜ காளிதாசன் என்னென்ன சொல்றானோ சொல்றதெல்லாம் போஜராஜன் செய்யறவனா இருந்திருந்தார். அந்த ராஜாவே இட்ட, அதாவது காளிதாசன் இட்ட வழக்காக போஜராஜாவே இருந்திருந்தார்னா பாத்துக்கோங்கோ, இதுக்கு மேல என்ன வேணும். அப்போ அந்த போஜராஜனுக்கு அப்போ காளிதாசனுடைய பிரிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு சமயத்துல இவா ரெண்டு பேருக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டது, அதாவது அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டது. அப்ப அபிப்பிராய பேதம் ஏற்பட்ட உடனே அந்த போஜராஜாவுக்கு காளிதாசன் போஜராஜாவோட கோச்சுட்டான், நீ என்ன வேணா ராஜாவா இருந்துட்டு போ, உன்னுடைய பணமோ நீ ராஜாவா இருக்கிறதோ உங்க ஊருக்கு தானே தவிர எனக்கு ஒண்ணும் இல்லை, சென்றவிடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லி சொல்றிருக்கா, எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் என்னால நான் போய்ச்சுக்க முடியும், என்னால போய்ச்சுக்க முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது, ஆகையால நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் எந்த ராஜா வேணாலும் நான் வந்து அவனை சோத்திரம் பண்றேன்னா என்ன வாவான்னு சொல்லி ராஜசபையில கூப்பிடுவான், நீ பாட்டுக்கு நீ இருந்துக்கோ நான் பாட்டுக்கு நான் இருந்துக்கிறேன் சொல்லி சொல்லிட்டா. சொன்ன உடனே அப்போ இவனுக்கு சரி போன கோச்சுட்டு பட்டு போயிட்டான். கோச்சிண்டு பட்டு போன பிற்பாடு அவன் நிலையில எப்படி இருந்துட்டு இருக்கான்னு கேக்குறான். அந்த கோச்சிக்கிறதுக்கு கூட காரணம் என்னன்னு கேக்கணும். இந்த போஜராஜா என்ன பண்ணா காளிதாசனை பார்த்து கேட்டானா, நான் இறந்து போயிட்டேன்னாக்க எனக்காக ஒரு சரம ஸ்லோகம் பண்ணுவியோ இல்லையோ, அந்த சரம ஸ்லோகம் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியணும், அது உன் வாக்குனால கேட்கணும்னு ஆசையா இருக்கு, அத சொல்லு அப்படின்னு கேட்டானா. அதுக்கு காளிதாசன் சொல்லிட்டானா, என் வாக்குல பொய் வராது, நீ இறந்துட்டேன்னு சொன்னாக்க சொல்லி சரம ஸ்லோகம் பண்ணனாக்க நீ உண்மையிலேயே இறந்து போயிடுவ, அப்புறமா என்னால உன்னுடைய பிரிவை தாங்கிக்க முடியாது, ஆகையால என்ன அந்த ஸ்லோகம் உனக்கு பண்ண மாட்டேன் என்று சொன்னானா. கேட்கல வெறும நிர்பந்தப்படுத்தினானா, நிர்பந்தப்படுத்தினா உன்னோட நான் இல்ல, நான் எங்க வேணா நான் போறேன், நான் இதுக்கான போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டானா. இந்த காளிதாசன் போன பிற்பாடு போஜராஜா அந்த காளிதாசன் எந்த ஊர்ல போனான்னே தெரியாது இருந்து அப்புறம் எந்த ஊர்ல போயிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த காளிதாசன் இடத்துக்கு போய் கேக்குறான். தெரிஞ்சுட்டு அது தான் மாறுவ இடத்துல போறாங்க. அப்ப மாறுவ இடத்துல போன உடனே அங்க போய் காளிதாசனை பார்த்து கேக்குறான், அந்த நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டான். ஓஹோ நீ இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கியா, அப்ப அந்த ராஜா போஜராஜா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டானா. காளிதாசன் கேட்டவுடனே அதுக்கு அந்த போஜராஜா மாறுவ இடத்துல வந்த போஜராஜா சொல்ற, இல்ல போஜராஜா போயிட்டாரவ இல்ல அப்படின்னா. உடனே காளிதாசனுக்கு ஒரு பெரிய மனசுல கஷ்டம் வந்து கஷ்டத்தோட ஒரு ஸ்லோகத்தை சொல்ற, அத்யதார நிராதார போஜராஜே திவங்கதே அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த பூமியே ஆதாரம் இல்லாததாக ஆயிடுத்துன்னு அது ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் வருது, ஆயிடுத்துன்னு சொல்லி சொன்னானா. சொன்ன உடனே அப்பா இவ உடனே கேட்டானா, ஐயோ நீ சொல்லிட்ட, நான் நீ அன்னைக்கு நான் தான் அந்த போஜராஜா, அன்னைக்கு நீ என்ன என்னென்ன சொன்னையோ இல்லையோ, உனக்கு உன்னை பத்தி நான் வந்து நீ போயிட்டேனாக்கா நான் உன்னை பத்தி உண்டான ஸ்லோகத்தை உன்ன எதிர பாட மாட்டேன்னு சொன்னிய, இப்ப நீ பாடிட்ட நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே இவனுக்கு பிராணம் போயிடுற மாதிரி ஆயிடுத்து. அத்யதாத உடனே காளிதாசம் இன்னொரு ஸ்லோகத்தை எழுதினானா, அத்யதாரா சதாதாரா போஜராஜே புவங்கதையே அப்படின்னு சொல்லிட்டான். போஜராஜன் இங்க மறுபடியும் பூமிக்கு வந்துட்டதுனால பூமி நல்ல சதாதார சத்து நல்ல ஆதாரத்தை உடைத்தானதாக ஆச்சுன்னு சொல்லி சொன்னா. ஆனாலும் கூட அந்த வாக்கு பொய்யாறதில்ல, போஜராஜாவுக்கும் ஒரு மூணே முக்கால் நாழி, அந்த மூணே முக்கால் நாழிதான் உனக்கு ஜீவன காலம் இருக்கு, இதுக்குள்ள நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னா அந்த மூணே முக்கால் நாழிய நான் வீணாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மூணே முக்கால் நாழியில போஜ சம்புன்னு சொல்லி ராமன் விஷயமான ஒரு கிரந்தத்தை பண்ணான்னு சொல்லி ஒரு ஐதிஹியங்கள்லாம் சொல்ற வழக்கம். அந்த மாதிரி நம்மாழ்வாருடைய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய வாக்கு என்னாவில் என் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கலேன், நான் எப்பேற்பட்ட சிறப்பான ராஜாவா கூட இருந்துட்டு போட்டோம், நான் யாரும் ஒருவருக்கும் கொடுக்கலேன், நான் யாரையும் காருக்கும் கொடுக்க மாட்டேன்னா. அப்ப நீ வாய்மூண்டு ஊமையா இருப்பியா, ஒண்ணுமே பேச மாட்டியா, என்ன பண்ணுவே நீர், நீர் இவ்வளவு கவித்துவம் இருந்து என்ன பண்றது என்றெல்லாம் கேள்வி வருது. அதுக்கு சொல்ற, தென்னாதெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே. இப்ப வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணின்னு இருக்கிறது, அவ்வளவு சோலைகளும் புஷ்பங்களும் புஷ்பிச்சு அப்படியே பிரமாதமா இருந்திருக்கு திருவேங்கடமலை. அந்த திருவேங்கடமலையில என்னானை என்னை சேர்ந்தவன் என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே, என்னப்பன் எனக்கு சர்வரட்சகனாக இருந்திருக்கிறவன் சாட்சா திருவேங்கடமுடையான் இருந்திருக்கான், அவனை நான் ஸ்தோத்திரம் பண்ணான, என்ன வாக்குல ஸ்தோத்திரம் பண்ண போறோம், மீதி பேரெல்லாம் நான் யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்ற. ஆகையாலதான் வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன், வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன், என் வாக்குனால மனுஷனை நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், அதுக்காக ஏற்பட்ட வாக்கில்ல. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரி புஞ்சேதோ பஜ ஸ்ரீதரம். முகுந்த மாலையில சொல்ற, அப்பா நாக்கம் பார்த்து சொல்ற, நீர் யாரையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாத, நீ எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணு, எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லின்றது என்று சொல்லுகின்ற. அப்படி தன்னுடைய இந்திரியங்கள்லாம் குறித்து கட்டளை இடுகிறார். அகல வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன், அப்ப நீ யாரையுமே ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், இல்ல எனக்கே இருக்கான், ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கேயுடன், ஆய்கொண்ட சீர்வள்ளல் என்று அவர் வள்ளலாக இருந்திருக்கவர், சிறந்த கல்யாண குணங்களோடு இருந்திருக்கவர், திருவாயிர்பாடியில எழுந்தவராக எழுந்தருள் இருந்தவராக கண்ணனாக இருந்திருக்கவர், அவன் எனக்கேயுடன், அவன் இருக்கான், அவனை ஸ்தோத்திரம், அவன் ஆழிப்பிரான், அவன் அழிப்பிரான், சங்கச்சக்கர கதாபாணியாக எழுந்துள்ள இருக்க தக்காளி சத்து தரிச்சென்று இருந்திருக்கிறவர், சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் என்று நின்றேன். ஒருத்தனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்க எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும்? இந்த ஐகமான சுகம், இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிப்பதற்காக பொண்ணும் பொருளும் வேணும்னு சொல்லி அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்ல பெருமாளை பிரார்த்திக்கிறது என்ன? என்னுடைய தேகாரோக்கியம் ஓடணும், நன்னா ஓடணும், நான் 90 வயசுல கூட எழுந்து ஓடிட்டு இருக்கணும் நானு அப்படின்றதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லையா தன்னுடைய மக்கள் இவாள்லாம் நன்னா இருக்கணும்ன்றதுக்கோ இல்ல தனக்கு ஒரு பெரிய புகழ் வரணும்ன்றதுக்கோ எதுக்கோ ஒண்ணுதான் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். அந்த ஸ்தோத்திரத்தை பத்தி விசாரப்பட வேண்டும். இந்த இம்மையில வரக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கு, அந்த சிறப்புக்காக ஒரு சாதாரண மனுஷன் ஸ்தோத்திரம் பண்ணி நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டோமானாக்கா ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் இருக்கான, எனக்கே இருக்கான், அவனை நான் ஸ்தோத்திரம் பண்ணா, அவனை நான் கவி பாடினேன்னாக்க அப்ப என்ன பண்ணும்? இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும், இந்த ஐகமான பலன்கள் என்னென்னலாம் நாம ஆசைப்படுறோமோ அது மொத்தத்தையும் கொடுப்பேறோம். அதுக்கப்புறம் எதேத சொர்க்க காமகான்னு சாஸ்திரம் சொல்றது, சொர்க்காதிகள், இந்திரலோக பதவி, அதுக்கப்புறமா பிரம்மா பதவி, அப்படி நீ என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அதையும் கொடுக்கிறாராம். வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும், வீடும் தரும். மீதி பேரால கொடுக்க முடியாததாக இருந்திருக்கிற மோட்சத்தையும் கொடுப்பேராம், வீடும் தரும் அப்படின்னா. வீடும்னு உம்மை ஒண்ணு சொல்லப்படுகிறது. அந்த உம்மை சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமோ இல்லையோ? என்ன, ஒவ்வொரு சில சில தேவதைகள் சில சில வஸ்து சில சிலதான் கொடுக்கும். ஆரோக்கியம் பாஸ்கரா திச்சேத்து, ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத்து என்று சொல்லப்படுகிறது. ஆரோக்கியம் வேணும்னாக்க சூரிய பகவான நம்ம வணங்கணும், அந்த சூரிய பகவான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்ப. ஐஸ்வர்யம் வேணும்னாக்க அக்னிய புரஸ்காரம் பண்ணணும், அப்ப நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஞானம் வேணும்னாக்க ஈஸ்வரன் சொல்லக்கூடிய பரமசிவனை நாம பிரார்த்திக்கணும், அப்ப ஞானம் கொடுப்ப. மோட்சம் இச்சே ஜனார்தனாத்து, மோட்சம் வேணும்னா பெருமாள் ஒத்தராலதான் கொடுக்க முடியும். அந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணாதான் அந்த மோட்சம் கொடுப்போம் அப்படின்னா. அங்கேயும் ஒரு விஷயம், மோட்சம் பெருமாள் கொடுக்கிறேன் ஒத்துக்கிறேன், பெருமாள் மோட்சம் ஒண்ணுதான் கொடுப்பேரா, மீதெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டேரா, ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டேரா, ஞானத்தை கொடுக்க மாட்டேரா, அதுக்கெல்லாம் நான் வேற யாரையானதான் தேடி போகணுமா என்று கேட்டா, யாரையும் தேடி போக வேண்டாம், எல்லாமே பெருமாள் கொடுப்பேரா. அதுதான் சொல்ற, இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும். ஏகைக்க பல இவாள்லாம் மீதி தேவதைகள்லாம் ஒவ்வொரு பலத்தை கொடுக்கிறவா, சர்வ பல பிரதோஹி விஷ்ணு என்று புராணம் சொல்லுகின்றது. எல்லா பலத்தையும் கொடுப்பவர் சாட்சாத் எம்பெருமான் தான். அப்பேற்பட்ட எம்பெருமான் இருக்கச்சே அவரை விட்டுட்டு நாம் வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்று நம்மாழ்வார் சாதிக்கின்றார். நம்மாழ்வாருக்கு மேல ஒரு சுவாமி வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றத சொல்லல, ஆனா சுவாமி தேசிகன் தன்னுடைய வாக்கு எப்படிப்பட்டது என்பதை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். சாயம் சம்பல்ல மல்லிம தல்லிகா பரிமுள வாசுமுச்சா வாசா நயாச்சா மகி. இது சாயங்காலத்து மல்லிப்பூ மாதிரி வாசிக்கிறதாக இருந்திருக்கிற வாசி என்ன? ஆனா ரகசிய திரைசாரத்துல புருஷார்த்த காஷ்டாதிகாரம்னு ஒரு அதிகாரம், அந்த புருஷார்த்த காஷ்டாதிகாரத்துல கடைசி ஸ்லோகம், அந்த அதிகாரத்துல என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்றத சொல்ற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்து இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்வோம். நாதேனஸ்திரணமன்யதன்யதபிவாம் தன்விநாளீகினீ நாளீக ஸ்பிருஹணீய சௌரபமுச்சா வாசன யாசாமஹே சுத்தானாம் துலபே மஹி ஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம் முக்தைஸ்வரியதின பிரபாத சமயா சத்திம் பிரசத்திம் முஹு. நாதே நகா நாதே, நம்முடைய நாசனாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்திலே என்ன பெருமாள் இடத்துல கூட இப்ப நம்மாழ்வார் தனக்கு ஏதனா வேணும்னாக்க தனக்கு கொடுக்கறதுக்கு பெருமாள் இருந்திருக்கார், அவர் மோட்சமும் கொடுப்பார், நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த பெருமாள் நமக்கு ஒரு பலன் வேணும்னு கேட்டோம்னா அது கேட்டாதான் கொடுப்பார், கேட்கலன்னா கொடுக்க மாட்டேன். எதுவே அவருக்கு தெரியும், ஆனா ஒரு வியாஜம் வேணும் இல்லையோ, அந்த வியாஜத்துக்காக நாம ஏதான ஒரு ஐகமான பலத்தை கேட்டோம்னா கூட அந்த ஐகமான பலன் கொடுக்கற சாக்குல நமக்கு நல்ல புத்தியை ஏற்படுத்தி நமக்கு உபாயானுஷ்டானத்துல மூலம்படியாக அது வரைக்கும் உண்டான புத்தியை நமக்கு கொடுப்ப. ஆகையால நாம ஒரு இலவசம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா எதனா ஒன்னு வாங்கினாதான் மீதி இலவசம் வரும். அந்த ஒன்னு கூட வாங்காத வெறுமையா இருந்தாக்கா வெறுமையா இலவசத்தை கொடுக்க மாட்டா. அந்த மாதிரிதான் இங்கேயும் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணணும், பிரார்த்தனை பண்ணாதான் கொடுப்ப. இவர் உபாயானுஷ்டானம் பண்ணவா எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதுக்காக சொல்ற. நம்ம எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சிட்டோம், பரத்தை சமர்ப்பிச்சுட்டு பெருமாளிடத்துல மோட்சத்துக்காக பரத்தை சமர்ப்பிச்சிட்டோம், இருக்கிற நாள நாம கழிச்சுட்டு இருக்கோம். அந்த இருக்கிற நாள்ல எப்படி கழிக்கணும்ன்றத சொல்ற. இருக்கிற நாள்ல நாம இருக்கச்சே பாகவத புருஷார்த்த காஷ்டன்னு சொல்றாரு. புருஷார்த்தம்ன்றது மோட்சத்தை அடையிறது, அந்த அதனுடைய எல்லை நிலம் என்னன்னா பெருமாளுக்கு அடிமை செய்யறது மாத்திரமில்ல, பெருமாளை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற பாகவதர்களுக்கும் அடிமை செய்யறது தான் அதனுடைய எல்லை நிலம் என்று சொல்றார். அந்த பாகவத பரிச்சரியை பண்ணணும், அந்த பாகவத பரிச்சரியை பண்ணிட்டு இருக்கச்சே இதை காட்டிலும் வேற ஒரு புருஷார்த்தம் ஒன்னும் கிடையாது. இப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கச்சே பெருமாளை நான் பெருமாளை கூட நான் எதையும் யாச்சிக்க மாட்டேன் என்று சொல்ற. அங்க சொல்லச்சே இந்த புருஷார்த்தத்துக்கு பாகவத சேஷத்துன்றது எவ்வளவு பெரிய விசேஷம், பாகவதாளுக்கு விசேஷம்ன்றத பெரியாழ்வார் அருளி செய்கின்றார். அதையும் சுவாமி தேசிகன் அங்க எடுத்திருக்கார். பேசுவார் அடியார்தம் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவர்களே என்று பெரியாழ்வார் திருமொழியில காசின்வாயிரம் என்கிற ஒரு பாசுரம், அந்த பாசுரத்துல சொல்றார் ஒரு காசுக்கு ஒரு கை நெல் கிடைக்குமா. அதாவது ஒரு காசு ஒரு பொற்காசுக்கு ஒரு கை நெல் தான் கிடைக்கக்கூடியதான ஒரு மகா பஞ்சம். அந்த பஞ்ச காலத்திலையும் கூட திருக்கோட்டியூர்ல இருக்கிறவாள்லாம் அவள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா வஞ்சனை இல்லாமல் ஒரு பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்காமல் அந்த கீழ் மக்கள் வரையிலும் எல்லாருக்கும் அன்னதானம் செய்து அவள்லாம் ஒரு பெரிய பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தாளாம். அது மாத்திரமில்ல அங்க இருக்கிறவாள்லாம் கேசவா புருஷோத்தமா கிளறு ஜோதியுடையவனே வாமனனே என்றெல்லாம் அவளை பேசுவாளாம். அப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிண்டு அடியார்களுக்கெல்லாம் அந்த முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணி அவளை புரஸ்காரம் பண்ணுவான்னு சொல்லுவார். அந்த இடத்துல சொல்லச்சே ஒரு விஷயம், யாருக்கான நாம தானம் பண்ணாக்கா இந்த இடத்தும் போ சாப்பிடும் சாப்பிடணும் அவ்வளவுதானே உள்ள போய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாதான். அவளுக்கு கூடையே உட்காந்து அவளோட நல்லா பேசிண்டு அவளுக்கு வயர் ரொம்ப சாப்பிடுற வரைக்கும் நாம பக்கத்துல இருந்து சாப்பிட பண்ணி வைக்கணும். அப்பதான் அதிர்ச்சி சத்காரம்ன்றது நிறைவடையும். அப்படி அங்கெல்லாம் பண்ணுவா அவள்லாம் தம்னால முடியாட்டா கூட இதுக்கு மேல தன்னையே அடிமைப்படுத்தி கொண்டு தன்னையே வித்து கொண்டு கூட உனக்கு இதனால ஒரு பாகவதாளுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுறது பாகவதாளுக்கு சௌகரியம் ஏற்படுறதுன்னா அதை காட்டிலும் வேற ஒன்னும் எனக்கு தேவையில்லைன்னு போறவளாக இருந்திருந்தா அப்படின்னு. அப்படி ஒரு பாகவதாளுக்கு பரிச்சரிய பண்ணிண்டு இருந்திருக்கிற ஒத்தருக்கு அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு வந்து இவாள்லாம் பெருமாளிடத்துல கூட எந்த பிரார்த்தனையும் பண்ண மாட்டாளாம். அந்த பெருமாளிடத்துல கூட நாதே நகா நம்மளுடைய நாதனாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்துல கூட நான் எதையுமே யாச்சிக்க மாட்டேன். என்னென்ன திருணம் அப்படின்னு, திருணம்ன்றது புல்லான ஐகிக்கமான புல்லுக்கு சமம். இந்த ஐகிக்கமான ஒரு பெரிய இந்த பெரிய பணக்காரனாரதோ இல்ல இன்னும் பெரிய புகழ் வாய்ந்தவனாக இருக்கிறதோ, இதெல்லாம் எவ்வளவு நாள் இருக்க போறது? இதெல்லாம் ஒன்னும் இருக்க போறது இல்ல, இது திருணமாக இருக்க போறது. அதுவும் மாத்திரமில்ல, சொர்க்கரூபமான புருஷார்த்தம் இருக்கேன், அந்த புருஷார்த்தமும் அதையும் விரும்புறதில்ல. அந்நியத்து அதை காட்டிலும் பெயர்பட்டதாக இருந்திருக்கிற சதுர்முகாதி புருஷார்த்தங்கள் அதுவும் வேண்டாம். கைவல்யமா? கைவல்யமும் வேணும். வேற எதுதான் வேணும் அப்படின்னா, வேற எதுவுமே மோட்சம் கூட நான் பெருமாளை பிரார்த்திக்க மாட்டேன். எதை கொண்டு பிரார்த்திக்க மாட்டேன்னா, நாபி நாளிகினி தன்னாபி நாளிகினி, அந்த எம்பரும் நான் சாதாரண இந்த மல்லிப்பூனுடைய பிராகிருதமான மல்லிப்பூனுடைய வாசனை மாத்திரம் இல்ல, பெருமாள் திருமார்பில் திரு அதாவது திரு உந்தியில திருவயிற்றில் அப்ராகிருதமாக வந்திருக்கிற அந்த தாமர புஷ்பம் இருக்க, அந்த தாமர புஷ்பத்தினுடைய நாளிக அந்த தாமரை பூனாலும் அதனாலையும் ஸ்பிருகணியம், அதாவது தாமரையோட கூட தாமரை பூனாலும் கூட ஸ்பிருகன் பெற விரும்புகின்ற ரொம்ப பார்மை காந்தியமான ஒரு பரிமளத்தை உடைத்தானதாக இருந்திருக்கிற வாக்கு, இந்த வாக்குனாலே ந யாச்சாமகே, நான் யாரையும் யாச்சிக்க மாட்டேன், பெருமாளையே நான் யாச்சிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றார். அப்போ என்னதான் பண்ணிட்டு இருப்பேன்னா, முக்தைஸ்வரியத்துக்கு நமக்கு வரப்போறது, முக்தைஸ்வரியம்ன்றது வரப்போறது, அது அதாவது வெடிவு காலம், அதுக்கு முன்ன இருக்கிற அருணோதய சமயம்ன்றது இப்ப நமக்கு இருந்துருக்கு. அந்த பகவத் கைக்கரியத்துக்கு உண்டான பகலுக்கு முன்னானதாக இருந்திருக்கிற விடியற் காலம் இருந்திருக்க, அந்த விடிய காலத்தினுடைய அதாவது அதனுடைய நெருக்கத்துல நாம இருந்திருக்கோம். அந்த அனுகிரகத்தாலேயே நாம என்ன பண்ணுவோம், மேல மேல வேண்டி பெறுவதாக இருந்திருக்கிறது. இந்த பாகவத கைங்கரியத்தையே வேண்டி பெற வேணும் என்று பிரார்த்திக்கிற, அடுத்தது மோட்சம் வரப்போறது அதை பத்தி விசாரமே இல்லைன்றதுக்கு அப்பேற்பட்டதாக தன்னுடைய நாக்க சொல்லுகிறார், வாக்க சொல்லுகிறார் சுவாமி தேசிகன். அப்ப அந்த வைராக்கியசாலியாக இருந்திருக்கிற சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெற்று நமக்கும் ஓரளவு எல்லையானா ஒரு சில விஷயங்கள்லயான வைராக்கியம் வந்து ஆச்சாரிய சேவையும் பகவத் சேவையும் நாமும் பண்ணும்படியான பாக்கியத்த வேணும்னு சுவாமியினுடைய திருவடி வாரத்துல பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.